கனைத்திலும் கற்றேரும் மணி கந்து கீரங்கி கனைத்திலும் கற்றேரும் மணி கந்து கீரங்கி கனைத்திலும் கற்றேரும் மணி கந்து கீரங்கி கனைத்திலும் கற்றேருமை கந்து கீரங்கி நினைத்து மூளை நின்று பால் சோர நனைத்திலும் நனைத்தில்லம் சேராக்கும் நஞ்சொல்வம் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நஞ்சொல்வம் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நஞ்சொல்வம் தங் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினாதங்கை கோமானை செற்ற சினத்தினாதங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்தீராய் இதன் பேரூரகம் இனித்தான் எழுந்தீராய் இதன் பேரூரகம் அனைத்தில்ல தாழும் அறிந்தே நோரம் ராமாதிரயாசாஸ்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புதயுத்மருத்ம வியாமோஹதஸ்ததிகராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்வதேதி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிபதி சித்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்த மத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யமைதமிதம் பூஜ ஏவாஸ்து பூஜா அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல் பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தானை செல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஸ்வஜித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தனயோகிரஷ்யாம் சாக்காட்சமாம் கருணையா கமலாபிவான்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே கனைத்திரங்கத்தருமை தன்றிக்கிறங்கி நினைத்து முனை வழியே நின்று பால் தோரா அனைத்தில்லம் சேராப்பம் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசல் கடைபற்றி தினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தெக்கினியானை பாட உண்ணி வாய் திறவாய் இனித்தான் இருந்திராய் ஈதன் பேருறக்கம் அனைத்தில் நத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம் முதல் பதினைஞ்சாவது பாசுரம் வரை பாகவத சுப்பிரபாதம் என்று சொல்வார்கள். பாகவதர்களை எழுப்புவதற்காக இத்தனை பாசுரங்கள் பாடினதே திருப்பாவியினுடைய ஒரு தனி பெருமை. பெருமாளுக்கு சுப்பிரபாதம் தொண்டெடுப்புடையாழ்வார் பாடியிருக்க, வேதத்தில் இருக்கு உத்திஷ்ட புருஷா என்று ஆரம்பித்து புராணங்கள்ல இருக்கு விஸ்வாமித்திர கௌசல்யா சுப்ரதா ராமா என்று சுப்பிரபாதம் பாடினார். இது பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் பாகவதர்களுக்கு சுப்பிரபாதம் அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம். பகவத் விஷயத்துல என்னென்ன இருக்கோ இது மொத்தமுமே பாகவத விஷயத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய ஒரு அபிப்பிராயம். அது சம்பிரதாய ரகசியம் அது. அதனால்தான் தூமணி மாறுத்து பாசுரத்துல பகவானுக்கு எப்படி சயன நித்ரா திருக்கோலத்தை அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு ஆயர்குல பெண்ணுகிடத்திலும் ஒரு சயன நித்ரை அனுபவிக்கிறார். தூமணி மாடத்தை சுற்றும் இலக்கிரிய தூபம் கமல துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே. ஒவ்வொரு வார்த்தையுமே கௌரவமான வார்த்தை பார்க்கிறோம். கண்வளரும் அப்படிங்கிறார், துயிலனை மேல் அப்படிங்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையான பதப்பிரயோகம். ஏன்னு கேட்டா எப்படி பகவான் எத்தனை பூஜ்யனோ அதுக்கும் மேல் ஒரு பூஜ்ய பகவரர் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தாந்தம். அதனால அப்புறம் கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பின்னாடி பாசுரங்கள்ல வரப்போறதுனாலும் அது ஏதோ அது ரெண்டோ மூணோ பாசுரங்கள்ல மாத்திரம்தான் சுப்பிரபாதம் இருக்கு கண்ணனுக்கு. ஆனா பாகவதர்களுக்கோ பத்து பாட்டுல சுப்பிரபாதம் ஆச்சரியமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பல விசேஷங்கள் நமக்கு கிடைக்கிறது. வைஷ்ணவர்களுடைய வாழும் கலையை திருப்பாவையில் சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்லலாம். பாகவதர்களோடு எப்படி பழகணும் அப்படிங்கறதா நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி வார்த்தை சொல்லணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அது எல்லாமே இந்த பத்து பாசுரத்துல ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விதமான பக்தா இருக்கா. ஆயர்குலத்தில் சிறுமல்கும் ஆய்ப்பாடி செல்ல சிறுநீர்கள் முதல்ல சொன்னவர். இந்த ஆய்ப்பாடியில இருக்கிற சின்ன குழந்தைகளை சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கள் அப்படின்னு கூட்டவர். ஒவ்வொரு பாகவத ஸ்திரீக்குமே ஒவ்வொரு ஆயுர்குல பெண்ணுக்குமே ஒவ்வொரு விசேஷத்தை வச்சிருக்கார். பாகவதர்கள் எல்லாருமே உத்தேசியர்கள் அப்படின்னு காண்பிக்கிறார். ஏன்னால் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் கூட்டுன்னு போறார். இந்த பாசுரத்துல பன்னெண்டாவது பாசுரத்துல நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஒருத்திய இருக்கிறார். நல்ல கைங்கரியம் உள்ளவன் ஒருத்தனுடைய தங்கை நற்செல்வன் அப்படின்னா நல்ல செல்வம் உள்ளவன் அர்த்தம். முதல்ல பார்த்தோம் நல்ல செல்வம் அப்படிங்கிறது கைங்கரிய செடியை தான் சொல்றா. சாதாரண செல்வத்தை நற்செல்வம் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஓங்கி உள்ளந்த பாசுரத்திலே ஆண்டாள் குறிப்பா சொல்லிட்டார் நமக்கு, நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்லிட்டாரோ அது சாதாரண செல்வம் இல்லை, ஏன்னா அது போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி வச்சு பார்த்தால் இப்பவும் நற்செல்வன் அப்படின்னா கைங்கரிய செல்வம் பெற்ற ஒருத்தன் இருந்தானாம். கண்ணனோட கூடவே இருந்து காட்டுக்கு போகும்போதும் சரி மாடு மேய்ச்சிட்டு வரும்போதும் சரி அவனை விட்டு பிரியவே பிரியாமல் ஒருத்தன் இருந்தானாம். பெரியாழ்வார் சொல்றார், ஒரு கையால் ஒருவன் தன் தோலை உண்டு ஆனிரை இனம் மேல குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன். கண்ணன் காட்டுல நிற்கும் போதே அந்த பக்கத்துல அவனுடைய தோல்ல தன்னுடைய திருக்கைகளை கொடுத்துட்டு அப்படிதான் நிற்பானான். பொய்யாரமா அந்த அளவு நெருக்கமானவன். சிறிகையும் தெருவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோடன்மாறு கொண்டோடே ஒரு கையாது ஒருவன் தன் தோளையூன்றி ஆனிரை என்ன மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண் நோக்கி கண்டாள் அது கண்டு இவ்வூரொன்று உணர்கின்றதே ஆச்சரியமான பாட்டு. ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, இது அப்படியே சம்ஸ்கிருத்தில் சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. சியாமம் கிரண்ய பரிதி வனமால்ய பருக தாது பிரவாட நடவேஷம் அனுவிரதாம்சே விநியஸ்த ஹஸ்தம் இதரேன துனானம் அப்தம் ஆரம்பிச்சு வரும். அப்படி கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவன் ஸ்ரீராமனுக்கு, இளைய பெருவாள் போலே லக்ஷ்மண பெருமாள் போலே கண்ணனுக்கு அத்தனை வேண்டியவனாம். இளைய பெருமாளை பற்றி சொல்லிச்ச பகிஷ்பிராண இவாபரஹா என்று சாதிக்கிறார். வெளியில இருக்கக்கூடிய பிராணன் அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள பிராணம் இருக்கும். பெருமாள் ஸ்ரீராமனுக்கு உள்ள ஒரு பிராணன், வெளியில ஒரு பிராணன் ரெண்டு இருக்கான். வெளியில இருக்கிற பிராணன் தான் லக்ஷ்மண பெருமாள் அப்படின்னு வால்மீகி அழகா சொல்றார். அந்த மாதிரி அத்தனை வேண்டியவன் ஒருத்தன் இருந்தான்னா அவன்தான் நற்செல்வனா இருக்க முடியும். அவனைத்தான் நம்ம ஆண்டால் நற்செல்வன் குறிப்பிடுவார் அப்படின்னு வியாக்கியானங்களை சொல்லியிருக்க. அவனுடைய தங்கையாமையவள், அதனால கண்ணனுக்கு இன்னும் ரொம்ப வேண்டியவள். அதனால நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஒரு விசேஷமான யோக்கியதை உள்ள ஒரு பெண்ணை கூப்பிடுறார். எப்படிப்பட்ட நற்செல்வன் அப்படின்னா, கனைத்து இளம் கற்றினுமே கன்றுக்கு இறங்கி நினைத்து முனை வழியே நின்று பால் சோர நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன். ஏகப்பட்ட பசுமாடுகள் இருக்கச்ச, ஏகப்பட்ட கற்றருமைகள்லாம் இருக்கச்ச, அதெல்லாம் கறக்கறதுக்கு கூட இவனுக்கு நேரம் இல்லாத அளவு கண்ணனோட கூட இருக்கானாம். கண்ணனை விட்டு பிரிய முடியாத இருக்கக்கூடியவனான அப்படினால அப்படியே கிருஷ்ணனோடயே இருக்கும்போது அந்த பசுமாடெல்லாம் பார்த்து தானே கறக்குமா, தானே பால் சொரியும், தானே கனைத்து இளங்கற்றனை கன்றுக்கிறது, தன்னுடைய கன்றுக்காக இந்த கற்றனைகள்லாம் தானே கனைத்து தானே நினைத்து முனைவழியே நின்று பால் சோர. கரப்பார் இல்லாமை இன்னொரு அர்த்தம். கன்றுக்கு இறங்கி அப்படின்னு சொன்னபடினாலே தன்னை தன்னுடைய கன்றுக்குட்டிக்காக தானே இறங்கி வந்து தானே ஒரு தயையோடு கூட நினைத்து முனைவழியே நின்று பால் சோர நினைத்து இல்லம் சேராக்கும். அப்ப அவனுடைய கிரகம் முழுக்க அந்த பால் அப்படியே பொழுந்து பொழுந்து தள்ள அந்த பால்னால சேராயிடுமா கிரகம் முழுக்க. அந்த அளவு நற்செல்வம் இருக்கக்கூடியவன். பசுமாடு தானே பெரிய செல்வம், தமிழ்ல மாடுனாலே செல்வம்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலத்துல பசுமாடு தான் பெரிய செல்வம். அப்படி நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய். பசுமாட்டுக்கு இந்த சுபாவம் எப்படி வந்தது? அழகான ஒரு விஷயம் என்னன்னு எல்லா உயிரினங்களுமே பால் கொடுக்கும். தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கிற உயிரினங்கள் நிறைய இருக்கு. அதுல பசுமாட்டுக்கு ஒரு தனி பெருமை, அது நிறைய பால் கொடுக்கும். கண்ணுக்குட்டிக்கு மேல தேவைக்கும் மேல நிறைய பால் உண்டு. வேற எதுக்குமே இந்த ஒரு சுபாவம் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, கௌர்வாவ சர்வஸ்ய மித்ரம் அப்படின்னு வேதம் சொல்றது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பசுமாட்டினுடைய பால் தான் அதிலிருந்து தயிர் வரும், அதிலிருந்து மோர் வரும், அதிலிருந்து ஏடு எடுத்தா அதிலிருந்து வெண்ணெய் வரும், அந்த வெண்ணெயிலேருந்து நெய் வரும். இத்தனையும் இந்த பசுமாட்டினுடைய பாலுக்கு தான் இத்தனை சக்தி கொடுத்துருக்க பகவான். அது மொத்தமுமே பகவானுக்கு உபயோகப்படணும். ஒரு பாலோ நெய்யோ தயிரோ வெண்ணையோ நீயோ இது மொத்தமுமே பகவானுடையது. வெண்ணெய் பகவானுடையது நமக்கு நல்லா தெரியும், நெய் பகவானுடையது அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. ராஜாபத்தியம் அப்படின்னு சொல்றது இப்படி பகவத் அனுகிரகம் பெற்ற ஒரு பசுமாடு. அந்த அந்த இனமே அப்படிப்பட்டதான். அதுக்குதான் இப்படி சில விசேஷ சக்திகள்லாம் இருக்கு. பசுமாட்டுக்கு மாத்திரமே இத்தனை விசேஷ சக்திகள்லாம் இருக்கு. நினைச்ச உடனே நிறைய தேவைக்கும் மேல நிறைய பாலை கொடுக்கக்கூடிய சக்தி பசுமாட்டுக்குதான் உண்டு. இதெல்லாம் பகவான் கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த கண்ணனோட கூட இந்த பசுமாடு எல்லாம் பழகின அப்படின்னால இதுக்கு சுபாவம் வந்துட்டான். கனைத்து அதுக்கப்புறம் நினைத்து அதுக்கப்புறம் நினைத்து மூணு இருக்கு. இந்த மூணுமே கண்ணனுக்குதான் உண்டு. கண்ணன் தான் இன்னும் கனைத்து சொல்றான். கனைத்துன்னா என்ன கேட்டா, நான் ரக்ஷணம் பண்றேன் அப்படின்னு ரக்ஷணம் பண்றதோட நிக்கிறது நான் ரட்சணம் பண்றேங்கிறத சொல்லி காமிக்கிறான். சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு ராமாவதாரத்துல ஒரு பிரதிஜ்ஞாரியம் ஏதன் விரதமான் விபீஷணன் சரணாகிதி பண்ணார். விபீஷனுக்கு இவர் அபய பிரதானம் பண்ணார். விபீஷன் தான் அபய பிரதானம் பண்ணார் முடிஞ்சிருக்குங்கிறது கிடையாது. அந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும்படி, யோகத்துல மொத்த பேருக்கும் தெரியும்படி, யார் வந்து ஒரு தடவை வந்து சரணாகிதி பண்றாலோ அவ யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே நான் அபயம் கொடுக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு கலைத்து சொன்னவன் பெருமாள் ராமன். கண்ணனோ இன்னும் ஒரு பட்டி மேல போய் என்னை சரணாகிதி பண்ணுங்கோ, நான் அபயம் கொடுக்கிறேன், நான் மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்றான். மாமேக்காவது சரணம் பிரஜா என்ன, சரணாகிதி பண்ணால் பலன் கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல, ராமன் சொன்ன சரணாகிதி பண்ணாங்க பேச்சுல சரணாகிதி பண்ணுங்கோ நான் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறானோ கண்ணன். அதனால ரட்சணம் பண்ணும்போது கனைத்து ரட்சணம் பண்ற, அது மாதிரி நினைத்து அப்படின்னா சங்கல்பத்தினாலேயே ரட்சணம் பண்ற, நினைத்து அப்படிங்கிறதா அனுகிரகத்தினாலே ரட்சணம் பண்ற, கிருபையா பரிபாலித்து சொல்ற மாதிரி வெறும் ரட்சணம் இல்லை, அது வெறும் பாலனம் இல்லை, பரிபாலனம், அதுவும் கிருபையா பரிபாலனம். அந்த ஜீவனுக்கு எது க்ஷேமம் அப்படிங்கறத நினைச்சு அது கடைசி வரைக்கும் எது க்ஷேமமோ அத ஆவாண்டு ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆராய்ந்து அனுகிரகம் செய்யக்கூடியதான். இந்த மூணு சுபாவம் கண்ணனுக்கு இருக்கு. கண்ணனோடவே கூடவே இருந்து கண்ணனோட ஒராசி ஒராசி வளர்ந்த பசுமாடு, கண்ணனோட கூட வளர்ந்த பசுமாடு, கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு வளர்ந்த பசுமாடு. அதனால இந்த பசுமாடுகளுக்கும் அந்த சுபம் அப்படியே வந்திருக்கான், சுத்தின்றிருக்கு. வாத்சல்ய சிக்ஷாம் இவ வாசுதேவா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். யாதவா விதேயத்துல வாத்சல்யம் ஒண்ணு இருக்கு பெருமாளுக்கு, பசுமாட்டுக்கிட்ட இருக்க மாதிரி வாத்சல்யம் பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா தேசிகன் சொல்ற இந்த பசுமாடுகளே கண்டன் கிட்ட தான் கத்துங்கதான் இந்த வாத்சல்யத்தை. அந்த ரீதியில கண்ணனுடைய சுபாவம் இந்த பசுமாட்டுக்கு வந்திருக்குங்கிறத ஆண்டாள் காண்பிக்கிறார். நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்கால் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி, நாங்க உன்னுடைய கிரகத்தினுடைய வாசல்ல வந்திருக்கோம், தலையில பனி பனி ஆறுதல் மாசம் பனி கொட்டிண்டு, ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் உங்காத்துக்கு வரணும் அப்படின்னு அதுவே பரம உத்தேசம் வந்துருக்கும். நின் வாசல் கடை பற்றிங்கிற உன்னுடைய வாசல் கடையை பிடிச்சப்புறம்தான் நாங்க நிக்கிறோம். உத்தேசியமான இடம் வந்து சேர்ந்தாச்சு. எப்படியானால் சித்திரகூடத்துக்கு போன உடனே பரதன் நிக்கிற நிலை பெற்றாராம். அது வரைக்கும் சித்திரகூடத்துல பெருமாள் ராமனை சேவிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பினவர், அது வரைக்கும் அவருக்கு மனசுல சாந்தி இல்லை. யாவன்ன சரணோ பிராதுகு பார்த்திவம் என் வீட்டவும் சிரசா தாரணிஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி, எப்ப போய் அண்ணாவனுடைய திருவடிகளை என் சிரஸால தாங்க போறேனோ அது வரைக்கும் என் மனசுல சாந்தி இல்லை அப்படின்னு அதையே பிடற்றே வந்தவர் பரத்வாஜர் கிட்ட வந்து எங்க இருக்கார் அப்படின்னு இடத்த கேட்டிருந்தார். சமயம் ராமன் எங்க இருக்காரு இடத்த கேட்டிருந்தார். சித்திரகூடத்துல இருக்கார்னு வழி காண்பித்தார். சித்திரகூட மலையில ஏறணும். அப்பலேருந்தே இவருக்கு இன்னும் ரொம்ப ஊக்கம் அதிகமா இருக்கு பரதனுக்கு. நம்மே பிராப்தாஸ்த சந்தேசம் பரத்வாஜ் அப்படின்னார். பரத்வாஜர் சொன்ன இடம் வந்துட்டு போலருக்கே வந்துருட்டு போலருக்கேன்றார். கூட வந்த சைனிகர்கள் மொத்த பேரையும் நிறுத்தி வச்சுட்டார். இங்கெல்லாம் நின்னுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், மலை மேல ஏறி பார்த்துட்டு வரேன், அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, அது மேல தூமம் இருக்கு, புகை தெரியுது, அங்க போய் நான் பார்த்துட்டு வரேன், அந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் நிறுத்திட்டு ரொம்ப பரபரப்பரப்போட வேகமா ஓடி வந்து பாக்குறாராம். உள்ள வந்து பார்த்தவர் பெருமாள் ஸ்ரீராமனை பார்த்த உடனே விழுந்துட்டார் சேவிக்கிறதுக்காக. அப்போ ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலின் பதித்தம் புவி அப்படிங்கிற வால்மீகி அவர் சேவிச்சான்னு சொல்ல அவருக்கு விழுந்துட்டாராம். உடனே அவரால் நிக்க முடியல. அப்போ அந்த இடத்துக்கு வந்து எப்படி நிலை பெற்றாரோ அந்த மாதிரி நாங்களும் என் வாசல் கடை கட்டி, ஏன்னா இதுவே உத்தேசமா வரும், கிருஷ்ணன் தான் பரம உத்தேசங்கிறது இருக்கட்டும், ஆனால் நீ இல்லாமல் கிருஷ்ணன் உத்தேசம் இல்லை, எல்லாரோடையும் சேர்ந்து இருந்து கிருஷ்ணன் தான் எங்களுக்கு உத்தேசம், இல்லாட்டா ஏன் விட்டு விட்டு எழுப்பிட்டு போறோம், அதனால நீ வாசல் கடைபற்றி இங்க வந்து நிக்கிறோம், நீ எழுந்திருக்கணும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பார்வம் நீ வாய்ப்பிடவாள். ராவண சம்ஹாரம் பண்ண ஸ்ரீராவண பாட போறோம் அப்படிங்கிறாள். இதுவரைக்கும் பாசனங்கள்ல கண்ணனை தான் பாடிந்து வந்தாள். இந்த விரதமே கண்ணனுக்காக தான், கிருஷ்ணன் தான் உத்தேசிக்கும். நந்தகோபன் குமரன் அசோக இளஞ்சிங்கம் அவன்தான் உத்தேசியம். ஆனால் இந்த பாசனத்துல ராமனை பாடுறாள். ஏன்னு கேட்டா அவன் சொல்லி வச்சிருக்கலாம், கண்ணனை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காள். யாரு இந்த நக்சல்வன் தங்காய்? கண்ணன் மேல கோபம் இருக்கு, எத்தனை படாத பாடு படுத்துறான். அதனால கண்ணனுடைய நாமத்தை கூட சொல்லக்கூடாது, கண்ணனை யாரும் பாடக்கூடாது, கண்ணனை பத்தி பேசக்கூடாது. நாம் பெண்கள்லாம் இன்னும் பேசுறதா இருந்தால் ராமனை பத்தி மாத்திரம்தான் பேசணும். ஏன்னா பெண்ணால பெண்களை நல்லா கவனிக்க தெரிஞ்சவன அவன் தான். ஒரு சீதா பிராட்டிக்காக எத்தனை படாத பாடு பட்டான். உண்ணாது உறங்காது ஒளி கடலை ஊடறுத்து பெண்ணாத்தை ஆப்பூண்டு தாமுற்ற பேதெல்லாம் பின்னார் மகிழ்ச்சி திருவரங்க செல்வனார் என்னாதே தம்முடைய நன்மைகளே என்னுவதே அப்படின்னு ஆண்பால் பாசுரம். ஒரு சீதாதேவிக்காக உண்ணாது உறங்காது ஒளி கடலை ஊடறுத்து, ஆகாரம் கிடையாது, உயிரகத்துல தூக்கம் கிடையாது, எத்தனை கஷ்டப்பட்டு வாடி இருந்த ஒரு பெண்ணுக்காக படாத பாடுபட்டு ஆகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அதுக்கப்புறம் சைன்யத்தை எல்லாம் கூட்டிண்டு அதுக்கப்புறம் சமுத்திரத்துல அணைக்கட்டி அதுக்கப்புறம் மகா யுத்தம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணி அந்த ஒரு சீதாதேவியை கூட்டிண்ட ராமன் நீங்க, 10,000 பெண்களை படாத பாடுபடுத்துற ஒருத்தன் கண்ணன் நீங்க. அதனால இவனை பாடக்கூடாதுன்ற அனித்ர சததம் ராமஹாங்கிறார் வால்மீகி. ஆஞ்சநேயர் வாயினால சீதாதேவி பிராட்டி ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி, சௌக்கியமா இருக்காரா தைரியத்தோட இருக்காரான்னு ஒரு கேள்வி. தர்மாபதேசாத்யம் மாம்சாத்யரண்யம் நயதப்படாதே. ஒரு சமயத்துல தசர சக்கரவர்த்தி முன்னாள் கூட்டு ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி மறுநாள் ராஜ்யம் கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்ச, அப்ப கூட அவருடைய மனசுல தைரியம் குறையவே இல்லையா? அப்பவும் தீரரா தான் இருந்தார். காட்டுக்கு போனும் சொல்லச்சியே இல்ல, ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லச்சியே மனசுல ஏதாவது விகாரம் வரணுமே, முகத்துல ஒண்ணும் இல்ல. அன்று அலர்ந்த சென் தாமரையினை வென்றதம்மாங்கிற கம்பன் காட்டுக்கு போச்சே இருந்து ஒன்னு காட்டுல ரொம்ப மலர்ந்து இருந்ததுங்கிற. அப்போ அப்ப கூட மனசுல எந்த ஒரு விகாரமும் கிடையாது, முகத்திலையும் எந்த விகாரமும் கிடையாது, அத்தனை தீர புருஷன் அவர். மாம்சாப்பியரண்யம் நயதப்பதே, இல்ல சீதாதேவியை காட்டுக்கு கூட்டுன்னு போச்சேன், பிராட்டியை காட்டுக்கு கூட்டிட்டு போச்சேன், அப்பவும் ஒரு தைரியம் தானா? இவர் கூட்டு போறேன்னு ஒரு கஷ்டம் இருந்தா கூட அது மனசுலயும் இருக்கிறது தெரியாது, வெளியில வெளியிலயும் முகத்திலயும் யாருக்கும் தெரியவே தெரியாது. அதனால மகாதீர தௌரேயா அப்படின்னு தேசியம் சொல்ற மாதிரி தீர புருஷ தீரன் தான் யார் அப்படின்னு கேட்டானா, எத்தனை கஷ்டம் வந்தாலும் அது சகிச்சிருக்கான் தீரன். விகார ஹேதௌ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாம்சி தயேவ தீராக அப்படின்னு காளிதாசன் சொல்றான். எத்தனை விகார காரணம் இருந்தாலும், கோபம் வர காரணம் இருந்தாலும் கோபம் வரக்கூடாது, துக்கம் வர காரணம் இருந்தாலும் துக்கம் வரக்கூடாது, மனசு ஒரே மாதிரி இருந்தா அவன் தான் தீரன் அப்படின்னு பெயரான். அப்படிப்பட்ட தீரநாயகன் அப்படின்னா பெருமாள் ஸ்ரீராமன் தான், எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அப்படிப்பட்ட ராமன் இப்ப எப்படி இருக்கான்னு கேட்கிறார் சீதாதேவி. கச்சித் ச தைரியம் ஹிருதய கரோதி, வியோகத்துல அவர் அதே தீரத்தன்மையோட இருக்காரா அப்படின்னு ஆஞ்சநேயர் கிட்ட பிராட்டி கேள்வி கேட்கிறார். இதுக்கு அவர் பதில் சொல்லணும், சகா பதில் சொல்லணும். அவரை சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் திருவடி பதில் சொல்லும் போது வாஸ்தவம் தான் அவர் தீர புருஷன், ரொம்ப தைரியத்தோட இருக்கார் அப்படின்னு சொன்னால் அறிவிருக்கிறது பிடிக்காது. ஏன்னா அப்படிப்பட்டவர் இப்ப எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும் போது ரெண்டு பாவத்துல கேட்கிறார், அதே தைரியத்தோட இருக்காரா இல்ல எனக்காக அவர் சோகப்படுறாரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆஞ்சநேயர் அவருடைய பெருமாளுடைய பாவமும் தெரியும், பிராட்டினுடைய பாவமும் தெரியும், சத்தியமும் தெரியும், எப்படி சொல்லணுங்கிறதும் தெரியும், எல்லாமே தெரிஞ்சவர். ஒரு ஆச்சாரியன் மாதிரி இருக்கக்கூடியவராம் அவர். அப்ப ஆஞ்சநேயர் அழகா சொல்றார், அனித்ர சததம் ராமஹ சுப்தோபித நரோத்தமஹ சீதேதி மதுராம் வாணியும் வியாகரன் பிரிபிச்சது. தூங்குறதே கிடையாதுங்களா. பிராட்டியை பார்த்து சொல்றார், அம்மா நான் என்ன சொல்வேன், உண்மை பிரிஞ்ச சோகத்துல அவர் தூங்குறது கிடையாது, அவர் சாப்பிடுறது கிடையாது. நம் அம்சம் ராகுவோ பூங்கே ந செய்வ மது சேவத்தே, தேன் சாப்பிடுறது கிடையாது, ஆகாரம் சாப்பிடுறது கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முதுகுல ஏதாவது காட்டு கொசுவோ காட்டு ஈயோ வந்து கடிச்சா கூட தெரியறது இல்லை, ஏன்னா உணர்வு கிடையாது. அதை என்ன நிவாரணம், அதே அதையெல்லாம் கொசுவெல்லாம் தட்டுறது கிடையாது, ஏன்னா அது கடிச்சது தெரிஞ்சாதானே. ஏன் தெரியலன்னா சொர்க்கதேன அந்தராத்மனா அப்படிங்கிற அவர் மனசு உங்ககிட்ட தானே இருக்கு. அதனால பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, ஏதாவது ஒண்ணு கடிச்சா கிடையாது, எந்த துக்கம் வந்தாலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்பவுமே சீதேதி மதுராம் வாணி, சீதே சீதேன்னு இதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி தூங்குற மாதிரி இருந்தா கூட உன்னே தூங்கிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கோம் சீதே அப்படின்னு, சீதேதி மதுராம் அமிர்தம் விஷ சஞ்சுக்தம் வானர பாஷிதம், நீ சொன்ன வார்த்தை எனக்கு அமிர்தமா இருக்கு, கொஞ்சம் விஷமாயும் இருக்கு. ஏன்னா எச்ச நாண்யமனா ராமஹா, என்னத்தவர் எதுவும் நினைக்கிறது இல்லை அப்படின்னும் போது அமிர்தமா இருக்கு. எச்ச சோகபராயணா, ஆனா இத்தனை கஷ்டப்படுறாரு எனக்காக, அதை நினைச்சா எனக்கே மனசு கஷ்டமா இருக்குங்க. அப்படி பிராட்டியினுடைய வியோகத்துல இத்தனை பராது பாடுபட்ட ராமன் இங்க. ஆனால் இந்த கண்ணன் ஒரு சமயம் இதே யமுனாநதி கரையில ஏகப்பட்ட பெண்களை தவிக்க விட்டு திடீர்னு அந்தர்தானமாய் மொத்த பேரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறா எல்லாரும், கண்ணா கண்ணா கோவிந்தா கோவிந்தா கண்ணா எங்க போனடா எங்க போனான்னு கதறின் இருக்கா. மொத்த பேரையும் மொத்த பேரையும் கதற வச்சு துடிக்க வச்சவன் கண்ணன். அதனால இவன் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு அவ வளர்த்த பறவைகள்லாம் இருக்கு, இந்த பறவைகள் திட்டெல்லாம் கூட சொல்லிட்டான். இந்த பறவைகளுக்கெல்லாம் முன்னாடி கண்ணன் நாமத்தை சுத்த வச்சுக்கா, போட்டு வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக, அந்த பேரை கேட்கணுங்கிறதுக்காக இப்ப எல்லாத்தையும் கூட்டு மிரட்டி வச்சுட்டான். கண்ணன் பேரே சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் கூட வளர்த்த தோட்டத்தில் இருக்க பறவைகள் இந்நீர் சேவலும் நீரும் கூவி கொண்டும் இங்க எத்தனை என்னையும் கண்ணன் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டு வச்சிருக்கான். ஆனால் பழக்க தோஷத்தினால அது கண்ணன் நாமத்தை சொல்லுவான், அதை பார்த்து மிரட்டுறதா ஒரு பத்து பாட்டு இருக்கு சமாழ்வார். என்னுயிர் கண்ணவிரானே நீர் வர கூவுகிறீர், என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனையும் வேண்டுமோ. நீங்கெல்லாம் கண்ணன் நாமத்தை சொல்லி சொல்லி என் உயிரை கொடுக்கறோம் கண்ணனுக்கு, என் உயிரை கண்ணனுக்கு போய் கொடுக்கறங்களா நீங்க, என் உயிர் போனமா. ஏற்கனவே நான் வியோகத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன், உயிர் தானா போக போறது. நீங்க கண்ணன் நாமத்தை சொன்னா இன்னொரு பத்து நிமிஷம் முன்னாடியே போதும் போடுறது, அதனால கூவி கொடுக்கணும். உயிர்த்தது காலன் என்று உண்மையான கண்ணன் நாமமே குதறி கொன்றீர் அப்படிங்கிற, கண்ணன் நாமமே குதறி கொன்றீர், கண்ணன் நாமத்தை சொல்லி சொல்லி இந்த கொள்றங்களே இங்க நான் எத்தனை உபகாரம் பண்ணியிருக்கேன். தயிர் பழம் சோற்றோடு பால் அடிக்கலும் தந்து சொல் பயிற்றியே நல்வளம் ஊட்டினீர் பண்புடையீரே, இந்த அழகா பேசுற அந்த ரீதியில பறவைகளுக்கும் சொல்லி வச்சிருக்கிற ஒருத்தி. ஸ்ரீ ராமநாமத்தை தவிர கிருஷ்ணநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்காள். அதனால் அவளுடைய கிரகத்துல போய் அவளை எழுப்பும் போது ஸ்ரீராமனுடைய பிரியர் தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் அதை ஆரம்பித்தார். தெய்லங்கி கோமான சத்திர மனத்திற்கிணியானை பாடலுடைய வாய்கிறவாள், நாங்கள் மனசுக்கிணியானை பாடணும், அண்ணன் பாடல மனசுக்கிணியான மனசுக்கு பிடித்தவன். யாருடைய மனசுக்கு அப்படின்னா எல்லாருடைய மனசுக்கும் பிடிச்சவன், உன் மனசுக்கு மாத்திரம் இல்ல, உண்மையிலே எங்களுக்கும் இனியவன். அதனால்தானே ராமன் பெயர் வச்சார். ராமன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்தினுடைய தமிழ் தான் அப்படிங்கிறது இனியவன், ரமணீயதீதி ராமஹா, வசிஷ்டர் தான் பேர் வச்சார் ராமன், நமந்தே அஸ்மின்னு யோகினஹா அப்படின்னு வச்சு ராமர் அப்படின்னு பேர் வச்சார். அவர் யோகிகள்லாம் இவர்கிட்ட ரொம்ப ரமிச்சு இருப்பார், ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பார். ஏன்னா யோகிகளுக்கு இந்த ஒரு திவ்ய ரூபம் கிடைக்கிறது தியான மந்திரத்து. எந்த ரூபத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு அவன் வந்து ஒரு தியான மந்திரத்துக்கு ஏற்ற ரூபம் இல்லாமல் தவிக்கும் போது தண்டகாரணத்துல பெருமாள் காட்டுல வந்த உடனேயே அந்த திவ்ய ரூபத்தை பார்த்த உடனேயே அவர்கள் மங்களானை செய்ஞ்சவனாக பிரத்யகிரன் திருடவிரதாக அப்படின்னு அந்த ரூப சம்ஹனனும் லக்ஷ்மியும் சௌகுமாரியும் சுவேஷதாம் இதெல்லாம் பார்த்து தம் மனசுல தேக்கி வச்சுண்டு அதை சுபாசிரியமா வச்சு அவர் தியானம் பண்ணாரு. இவர்களுக்கு தியானத்துக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தண்டகாரண்யம் போனதே. அதுக்கப்புறம் ராவண சம்ஹாரம் அப்படிங்கறதெல்லாம் வெறும் ஒரு வியாஜம். அதெல்லாம் பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிறது தான் பரமப்பிரயோ தினம் அவதாரத்துக்கு. விநாசாயத்தை துஷ்கிருதம் அப்படின்னு துஷ்டர்களை கொல்றதுக்காக அவதாரம் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய சுனோதனம். அது கூட நடக்குமே தவிர பிரதானம் அது கிடையாது. சாதுக்கள் உபாசனம் பண்றவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் நல்ல ரூபத்தை காண்பிச்சு அவருடைய உபாசனத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவதாரமே. அதுக்காகதான் பெருமாள் பல ரூபத்தை எல்லாம் எடுத்துட்டு இருக்க. அந்த மாதிரி யோகிகளுக்கெல்லாம் நல்ல ரூபத்தை காண்பிக்க போறவர் இவர் தான். அதை வச்சுட்டு வசிஷ்டர் ராமன் பேர் வச்சார். ஆனால் எந்த வசிஷ்டர் பேர் வச்சாரோ அது யோகிகளுக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திவ்ய ரூபமாச்சு. அதனால எல்லாருக்குமே ராமஹா மனசுமியான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே. ஏன்னு கேட்டா சூர்பனகை கூட சந்தோஷப்படுறாள், சூர்பனகை கூட பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம். அந்த பஞ்சவட்டியில ஆசிரமத்தை வந்து பார்த்தவுடனே அவளுக்கு அந்த ஆசை வந்திருப்பான், கல்யாணம் பண்ணிக்கணும். விவாகம் பண்ணிக்கணும்னு என்னமே இல்லாம இருந்தவளுக்கு வேற பார்த்தோன்னே விவாகம் பண்ணிக்கணும்னு என்ன வந்து சூர்பனகையுடைய கதையை பார்த்தா உத்தர ராமாயணத்துல கதை இருக்கு. ஏற்கனவே ஏற்கனவே ஒரு விவாகம் ஆயிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர்களுடைய கணவனை ராவணன் கொண்டுட்டான், ஒரு யுத்தத்துல மாறி போய் கொண்டுட்டான். அப்ப இவ அழ ஆரம்பிச்சா, இவ அழுகிய சமாதானப்படுத்துறதுக்காக தான் இவனை நினைச்சாங்க. என் போய் இங்க சட்டம் போட்டுருக்காரு, போ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஜனஸ்தானத்தை ஏற்படுத்தி இவனை அங்க அனுப்பி வச்சான். இவன் சொந்தம் பொறுப்ப முடியாத அந்த காரியத்தை செஞ்சான். அவனும் அதுக்கப்புறம் விவாக பிரஸ்தாவனம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையுமே மறந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படி வயசாயிருக்கு, ஒரு கவலையும் இல்லை அவருக்கு. கல்யாணங்கிற நினைவே இல்லை, கல்யாணங்கிற பேச்சே கிடையாது. இப்போவும் இந்த பஞ்சபடி இந்த ஆசாரத்தை பார்த்த உடனே வந்து உள்ள வந்தால் ஏதாவது ஆகாரம் பிடிக்கவும் தான் வந்தான். ஏதோ மாநில வாடை அடிக்கிறது, நரமாம்சம் இருக்கும் போல இருக்கே நினைச்சிட்டுதான் வந்தான். இப்படிதான் வந்து மூக்க நீட்டினாள், இப்படிதான் எட்டி பார்த்தான். அவர் மூக்க நீட்டும் போதே லெக்கம் பார்த்துட்டேன், மூக்க எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது. ஆனால் பார்த்த உடனே அந்த எண்ணத்தை மாத்திருந்துட்டான், உடனே மாத்திருந்து உடனே விவாகம் பண்ணிக்கணுங்கிற. அதுதான் அழகான ஒரு, அதுதான் ராமஹா மனசிக்கினியான். ஏன்னா ஆகாரம் பண்ணணும் அப்படின்னு வந்தவர்களுக்கு கூட விவாகம் பண்ணிக்கணும். இந்த காலத்துல விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு போயிருவார். ஆனால் விவாகம் ஆகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விவாகம் பண்ணிக்கிறேன் சூப்பனுக்கு உறுதியா தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டானா திருமாவளுடைய ஒரு சௌந்தரியம். அதனாலதான் தருணோ ரூபகம் பண்ணோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணா ஜினாம்பரம் சூர்பனகையாக பேசார். எங்க பேசுறாள் அப்படின்னா காசு மூக்கு அறுத்தப்புறம் கரண்டு சந்திட்டு போய் பேசுற, காது போயிடுத்து மூக்கு போயிடுத்து அங்கெல்லாம் பத்தி எரிஞ்சின்னு இருக்கு, உடம்பெல்லாம் பத்தி எரிஞ்சின்னு இருக்கு. அப்போ கரண் கேட்கலாம், என்ன ஆட்சி உனக்கு, ஏன் இப்படி வந்து நிற்கிறேன், ஏன் உன் மூக்கை காணுமே, இப்போகும்போது மூக்கை எடுத்துட்டியா இல்லையான்னு கேட்டான். எனக்கு வேணும்னா வச்சுட்டு போடுவா உனக்கு, மூக்கை எடுத்துட்டியா காது எடுத்துட்டியா ஏன் இப்படி வந்து நிற்கிற அப்படின்னா, அந்த பஞ்சவடியில ஒரு அயோக்கியன் இருக்கன்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லலையா, யார் உன் மூக்கை அறுத்துது அப்படின்னு கேட்டானா, தருணோ ரூபகம் பண்ணவ் சுகுமாரோ மகாபலோ புந்தரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணா ஜினாம்பரம்னு பெருமாள் அழகா பேசுற. அந்த சமயத்துல அந்த துக்கத்துல அந்த கோபத்துல அந்த அழகு மட்டும்தான் மனசுல நிற்கிறது. அதனால்தான் அழியா அழகுடையான் அப்படிங்கிற கம்பன். அழியாத அழகு அப்படின்னா குறையாத அழகுன்னு மாத்திர அழகு அர்த்தம் இல்லை, நம்ம மனசுலயும் அழியாத அழகு, யாராலையும் மாற்ற முடியாது, மாறிச்சினாலையும் மாற்ற முடியல. மாரீச்சனும் சின்ன வயசுல விஸ்வாமித்தருடைய யாகத்தை நாசம் பண்ணணும்னு வந்த போது அப்ப ராமரை பார்த்தான், பெருமாளை பார்த்தான். சின்ன வயசுல 12 வயசுதான். ஆனால் அந்த ரூபத்தை பார்த்தவன் அதை விட்டு அவன் மனசை மாற முடியாமல் அதையே நினைச்சுட்டு இருக்கான், அதையே நினைச்சுண்டு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ராவணன் வந்து மாடீசனை பார்க்கணும்னு வந்து கேட்கும் போது அப்போ அந்த ரூபத்தை எடுத்து சொல்றான், நான் சின்ன வயசுல பார்த்தேன் அஜாத வியஞ்சனா ஸ்ரீமான் பாலஹா சியாமஹா சுபேக்ஷணா அப்படின்னு. அஜாத வியஞ்சனஹான நீச்ச கூட முளைக்கலையாம், புருஷ லட்சணம் கூட இல்லாமல் ரொம்ப அழகா இருந்தா. காக்கபக்ஷ தரஹா குடுமி எல்லாம் கட்டிண்டு பாலஹா சியாமஹா சுபேக்ஷணா அப்படி ஒரு பையனை நான் பார்த்தேன் அப்படின்னு பழைய கதையை ஆரம்பிக்கிறான். இத்தனை வருஷம் வச்சு, கிட்டத்தட்ட 25 வருஷம் வச்சு. மாரீசனாலையும் மறக்க முடியாத ரூபம், அகம்பரனாலையும் மறக்க முடியாத ரூபம், சுருப்பணையினாலும் மறக்க முடியாத ரூபம். அதனால எல்லாருக்குமே மனத்து திணியா, இத்தனை பேருக்கு மாத்திரம் இல்ல, ராவணனுக்கு கூட மனத்து திணியா. ராவணன் கூட சந்தோஷப்படுறான், சத்ரோகோ பிரக்யாத வீரியசிய ரஞ்சனீயசிய விக்ரமேயி அப்படிங்கிற, எனக்கு ஏற்ற ஒரு வீரன் இப்பதான் வந்திருக்கான்னு சந்தோஷம் ராவணனுக்கு. யுத்தத்துல ராவணனை சந்தோஷப்படுத்துறவர் பெருமாள் தான், அதனால பெருமாளை நான் சந்தோஷப்படுத்தணுங்கிறான். அவர் என்ன சந்தோஷப்படுத்துற, எத்தனையோ பேரோட யுத்தம் பண்ணியிருக்கேன், யாருமே எனக்கு சமம் இல்லை. இருந்திருந்து இந்திரனை ஜெயிச்சாச்சு, குபேரனை ஜெயிச்சாச்சு, யமனை ஜெயிச்சாச்சு, இன்னும் எத்தனையோ பேர் ஜெயிச்சாச்சு. கடைசியில ராவணன் யுத்தத்துல எப்படி போனான் அப்படின்னு ஒரு சாதாரணமா புது படிக்க வேண்டான் அப்படிங்கிற மாதிரி கதை இருக்க கூடாது. ஒரு நல்ல ஒரு வீரன் வரணும், என்ன ஜெயிக்கணும், அது எனக்கு பெருமைதான். மாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன் வரும் அப்புறமா. கடைசி காலத்திலேயே எனக்கு நல்ல ஒரு சத்ரு கிடைச்சான் அப்படின்னு ராவணன் சந்தோஷப்படுறான். ரஞ்சனீயஸ் விக்ரமேகிங்க, அவன் என்னை சந்தோஷப்படுத்துற ராவணன் சொல்றான். ஸ்ரீராமன் என்னை சந்தோஷப்படுத்த நான் பதிலுக்கு சந்தோஷப்படுத்தணும், என்னுடைய விக்ரமங்கள்னாலே, என்னுடைய பராக்கிரமங்கள்னாலே நான் சந்தோஷப்படுத்தணும் நான் அப்படிங்க. அதனால எல்லாருக்குமே மனத்து திணியானா இருக்கான். அதனால சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து திணியான், ஆனால் தென்னிலங்கை கோமானுக்கும் மனத்து திணியான், எல்லாருக்குமே மனத்து திணியான், நமக்கும் மனத்து திணியான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, எத்தனை கோபம் இருந்தால் அந்த ராவணன் உண்டு இல்லைன்னு ஆச்சு. அவன் கிரீடத்தை எல்லாம் இருக்கு, அவன் பேரையெல்லாம் இருக்கு, அவனை அவமான அவமரியாதைப்படுத்தி ஆசுவாசிய நெறியாது, போய் இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வா என்று சொல்ற அளவு ஆக்கியிருக்கார் பெருமாள். அத்தனை கோபமா, ஏன்னா பிராட்டி மேல எத்தனை ஆசையோ அத்தனையும் மேல கோபமா வரணும், இதுதான் ஆசைக்கு ஒரு அடையாளம். ஏன்னு கேட்டா ஹிரண்யகசிபு, அந்த ஹிரண்யகசிபு மடியில போட்டு அவனுடைய உடம்ப கிழிச்சு அதுல இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த குடலை எடுத்து மாலையை போட்டு அந்த ரத்தத்தை கையில எடுத்து அதை அலைஞ்சு இத்தனையும் பண்ணார் நரசிம்ம பெருமான். ஏ இத்தனை கோபம் இருக்கு ஹிரண்யகசிபு மேல, ஏன் அத்தனை கோபம் அப்படின்னா பிரஹ்லாதன் மேல தன் ஆசையா, அது மொத்தம் இப்போ கோபமா மாறி எத்தனை பாடுபடுத்துறான் பிரஹ்லாதன். விஷத்து மசேந்து ஊட்டி சந்தோஷத்துக்குள்ள தள்ளி ஆயுதத்தினால அடிச்சு அது மொத்தம் உள்ளுக்குள்ள கோபம் இருந்துட்டே இருக்கு, இதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கு. அது தனாலா வெறுமை காப்பாத்தி இருக்க, அவதாரம் பண்ணாமல் காப்பாத்தி இருக்க பிரஹ்லாதனை. இப்ப அவதாரம் பண்ணி அத்தனை கோபம் வந்து சினத்தினால் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கோபம்ங்கிறதே நமக்கு பரம உத்தேசியங்கிற கோபம் நம்ம கிட்ட கிடையாது. ஆசிரியர்கள் கிட்ட கோபம் இல்லை, ஆசிரியர் விரோதிகள் கிட்ட கோபம், அதனால பரம உத்தேசியம். அந்த மாதிரி பிராட்டி கிட்ட எத்தனை ஆசை இருந்தா ராவணன் கிட்ட இத்தனை கோபம் வரும். பகவத் பாஷ்யகாரர் சீபாஷ்யத்துல கோபம்ங்கிறது ஒரு குணம் அப்படிங்க. உண்மையில பார்த்தோம்னா பெருமாளுக்கு கோபங்கிறதே கிடையாது. ஜலதேரிவ சீதா தயத்துவம் விஷசைலாதிபதேகே ஸ்வபாவ பூதா, ஜலத்துக்கு எப்படி குளிர்ச்சி சுவாவமோ அது மாதிரி பெருமாளுக்கு கருணைதான் சுவாவம். ஆனால் ஜலத்தை சூடாக்கினால் எப்படி வெப்பமாறுதோ அந்த மாதிரி கோபம் சில சமயம் வர்றது நம்ம கர்மாவுக்கு அனுகுணமா. ஆனா மறுபடியும் தன்னுடைய சுவாவத்துக்கு வந்துடும், அப்படியே நிற்காது. ஏன்னா சைத்தியம் ஹியத்து சா பிரகிருதி ஜலசிய, என்ன சூடாக்கினாலும் சரி, கருத்துக்கின்றாலே ஜலத்துக்கு சுபாவம். அந்த மாதிரி திருவேந்திரவுடையான் எல்லானாலும் சரி கருணை விட மாட்டான் அப்படிங்கிற தயாசு தயப்பு விட முடியாது. ஏன்னா அவனுக்கு அது சுபாவமா இருக்கு அப்படின்னால கோபங்கிறது வந்து சேர்றது. அதே நம்ம கர்மானுகுணமா அது வருதான் கோபங்கிறது. அது வரும்போது ஆசிரியர் விரோதிகள் கிட்ட அது பாயுது. பெருமாள் ஸ்ரீராமனையும் எடுத்து பார்த்தான்னா, ந குருஜதி அபிசக்தோபி குரோதனீயானி வர்ஜயன்னு குர்தான் பிரசாதயன் சர்வான் அப்படிங்கிற தசரவருடைய அந்த புறத்துல ஸ்ரீகள் எல்லாம் பேசிட்டு இருக்கா. பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு போகும்போது அப்போ ஒருத்தி சொல்றாளாம், ந குருஜதி ராமனை பத்தி உங்களுக்கு தெரியாதா, கோபமே கிடையாது அப்படிங்கிற. இன்னொருத்தி சொல்றாளாம், அபிசக்தோபி அப்படிங்கிற, கோபமே கிடையாதுங்கிறது என்ன பெரிய விஷயம், நாம கோபிச்சுட்டு அவனை நிந்தனை பண்ணா கூட அப்ப கூட கோபம் கிடையாது அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொருத்தி சொல்றா, இந்த கதையே கிடையாதுன்னுட்டா. ஏன்னா குரோதனியானி வர்ஜனை, நாம கோபிச்சுக்க முடியாது, கோபிச்சுக்க முடியாதான நம்ம கோபிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் கோபம் கிடையாது. நாம தான் அவனை கோபிச்சுக்க முடியாதே அவன் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா குரோதனியமான விஷயமே கிடையாது, அவனும் நம்மளை கோபிச்சுக்க மாட்டான், நம்மளும் அவனை கோபிச்சுக்க முடியும் வச்சுக்க மாட்டான், ரெண்டுமே கிடையாது. நாம கோபிச்சுட்டா கூட குரோத விஷயமா நம்மளை நினைக்கிறதே கிடையாது. இல்ல கோபிச்சுட்டுட்டேனே அப்படின்னா குருத்தான் பிரசாதேன் நம்பி, நீ உன் சுபாவத்தினால கோபிச்சுட்டா கூட அவனுக்கு கோபம் வராது, அது மாத்திரம் இல்ல பிரசாதனம் பண்ணுவான். அப்படிப்பட்டவன் இப்ப காட்டுக்கு போறான்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுக்கும் அப்படிப்பட்ட பெருமாளுக்கும் ஒரு கோபம் வந்துதான். என்னன்னு கேட்டா, ராவண விஷயத்துல குரோதம் ஆகாரயது தீவிரம் அப்படிங்கிற, இல்ல கோபசிய வசமேயுவான் அப்படிங்கிற, கச்ச வித்ததி தேவாச்ச ஜாத ரோஷச்ச சம்யுதே அப்படிங்கிற. அதனால ராமாயணத்திலே இது வருது. ராமாயணத்திலேயே ஜிதக்ரோதான் முதல்ல ஆரம்பிக்கிறார். ஆத்மவான்கா ஜிதக்ரோதா ஜிதிவான்கா அனுசூயதான், கோபம் கிடையாதுங்கிற அதே மூச்சிலேயே அவர் சொல்றார், கச்ச வித்ததி தேவாச்ச ஜாத ரோஷச்ச சம்யுதேனா. ஏன்னா கோபிச்சுக்க வேண்டிய விஷயத்திலும் கோபிச்சுக்காட்டா அதுவே பெரிய தோஷமாயிடும் கடைசியில. அதனால அந்த இடத்துல கோபிச்சுக்கணும். ஆனா சுபாவம் என்ன அப்படிங்கிறதான, கோபம் கிடையாது அப்படிங்கிறது சுபாவம். ஆனால் ஸ்ரீராமனுடைய அந்த கோபம் இருக்கோ இல்லையோ அது இவாளுக்கு உத்தேசியமா இருக்கு. அதனாலதான் அதை பாட்டு போடுறாள் சின்னத்தா. ஏன்னா பக்தர்களுக்கும் அப்படிதான். ஏன்னா ஆசிதார் விஷயத்திலையும் பெருமாள் என்ன பண்றாருன்னா, இவனுக்கு விரோதிகள் யாரோ அவகிட்ட கோபம், விரோதிகள் யாருன்னா பாபங்கள், அந்த பாபங்கள் கிட்ட அத்தனை கோபமா அவருக்கு. அத்தனால மொத்தத்தையும் ஒழிச்சுடுறாரு. போய் சரணாகிதி பண்ணான்னா, இவன் ஜன்ம ஜென்மாந்தரமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பாபங்கள் மொத்தத்தையும் ஒரு கடகாலத்துல ஒழிச்சு விடுறான் பெருமாள் அப்படின்னா அத்தனை கோபம் எல்லாத்தையும் ஒழிச்சாரு. கொஞ்சம் நாள் பாக்கி வச்சா பரவாயில்ல, ஏதோ ஒரு ஜென்மத்துல ரெண்டு ஜென்மத்துல அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. அப்ப தேசியம் சாதிக்கிறார், கருணே நிஷ்கருணா நிரூபணேத்துவம் அப்படிங்கிறார். பெருமாளுடைய கருணையை பார்த்து சொல்றார், கருணையே உனக்கு கருணை இல்ல பஞ்சமுட அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, நான் எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஒழிச்சுட்டியே, எல்லா பாபத்தையும் ஒழிச்சுட்டியே, எத்தனை ஜென்மத்துல நான் சேர்த்து வச்சிருக்கேன், மொத்தத்தையும் ஒழிச்சபடினால உனக்கு கருணை கிடையாது அப்படிங்கிற வேடிக்கை. அந்த ரீதியில பாபங்கள் விஷயத்துல கோபம். இப்போ ராவணன் பாகவத அவசாரப்பட்டபடினால, இல்ல ராவணன் அவசாரப்பட்டபடினால, சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து திணியானை பாடவும் நீ வாய் பெறுவாய். அப்படிப்பட்ட மனத்து திணியான பாடம் கண்ணனை பாடல பாடும்போது நீ வாய் பிறந்து நீயும் கலந்துக்க வேண்டாமா, இனித்தான் எழுந்திறாய், இனிமேலாவது எழுந்திருக்கலாம், இனித்தான் ஒரு அர்த்தம், இனியான் மனத்துக்கு இனியான், அதனால இனித்தான் உமக்கு இனித்தான், லட்டா இனித்தான் இனிமேல்னு ஒரு அர்த்தம். இனிமேலாவது எழுந்தது கண்ணனை பாடாமல் ஸ்ரீராமனை பாடும் போதாவது எழுந்தது, இதென்ன பேருறக்கம், இதென்ன பெரிய தூக்கம், அனைத்துள்ளத்தாரும் அறிந்து அப்படிங்கிறார். சில பேர் எழுப்பும் போது அவன் எழுந்துக்க மாட்டான், பக்கத்துல இருக்கா எல்லாரும் எழுந்துடுவான், அந்த பக்கத்துல இருக்கா எல்லாரும் எழுந்துடுவான். அந்த மாதிரி உன்னை எழுப்பும் போது அனைத்துள்ள தாரும் எல்லா கிரகத்திலையும் எல்லாரும் எழுந்தாச்சு, நீங்களும் எழுந்துக்கணும். இல்ல அனைத்துள்ளத்தாரும் அறிந்து மனத்திற்கினியானை பாடவும் நீ வாழ்கிறவா, எல்லாரும் கேட்டு சந்தோஷிக்கும்படி எல்லாருக்கும் மனத்துக்கு இணையனை பாடியிருக்கோம், இனிமேலாவது எழுந்து அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அதனால கட்டாயம் எழுந்தினே இவளை சொல்ல இவளும் எழுந்து வராள், அவளையும் கூட்டிட்டு அகோஷ்டியா கிளம்புறாள் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சரித்திரம். அனைத்து இல்லத்தாரும் அறிந்து அப்படிங்கிறபடினால பகவான் நாம கீர்த்தனம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணணும். பகவானை பத்தி பிரவச்சனமோ கீர்த்தனமோ எல்லாரும் காதல வேணும், எல்லாரும் சந்தோஷப்படணும். ஏன்னா அத்தனை மதுரமா இருக்கிறபடினால பகவத் ராமானுஜர் போல எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தவர் போல ஒரு எண்ணம் இந்த பாட்டுல தெரியுது. இது சுவாபதேசம் சொல்லும் போதும் ஆச்சாரியர்களை தான் சொல்றது. பசுமாடுகள் அப்படின்னு சொன்னாலே ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம் சுரக்கும் சுரபிகள் அப்படிங்கிறார் ஆச்சாரியால சுவாமி தேசிய சுரக்கும் சுரவிகள் போல் சொல்கின்றனர் சொல்ல முடியும். இந்த பாத்திரத்தை வச்சு பார்த்தா அந்த பாட்டு அழகா ஞாபகம் கலக்கும் கருத்துரை தேசிக கண்டன நம்ம எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொல்கின்றனர் சொல்ல முடியும். நம்ம நினைச்சு நம்மளை கண்ணுக்குட்டிகளா நினைச்சு அவாலே பால் பொய்கிறாளாம். உண்மை ஆச்சாரியர்கள் ரெண்டு விதம் உண்டு. சில ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துல சிஷ்யர்கள்லாம் தேடி போய் பல நாள் உபசக்தி பண்ணி குரு சுசூசை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கிக்கணும். சில ஆச்சாரியர்கள் காத்துருப்பா, அவ எப்ப கேட்க போறான்னு காத்துண்டு கருணையினாலே அவர்களே பொய்வார்களா. ரெண்டு விதமாகவும் உண்டு. முதல்ல இருக்காளுக்கு கருணை இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவள் வந்து சாஸ்திரார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா யார் யோக்யாலோ அவளுக்கு தான் சொல்லணும், இல்லாட்டா சொல்லக்கூடாது. இதன்பே நாதபஸ்காய அப்படிங்கிற பகவத்கீதை அர்ஜுன் கிட்ட சொல்லி முடிச்ச உடனே கண்ணன் சொல்ற முதல் ஸ்லோகம் இதுதான். நீ யார்கிட்டையும் இது சொல்லிடாதே அர்ஜுனா, உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீ யார்கிட்டையும் இது சொல்லிடாதே. தபஸ் பண்ணாதான் சொல்லணுமா, யார் தபஸ் பண்ணாலும் தான் பகவத்கீதையை சொல்லணுமா அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்தினுடைய ஒரு சீர்மை அப்படின்னு வச்சு பார்க்கும்போது யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனால் திருக்கோட்டியர் நம்பிகள்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாராம், அவர் ரொம்ப ரகசியம் வச்சுட்டார். ஆனால் பகவத் ராமானுஜர்லாம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கருணை ரொம்ப அதிகமா இருக்கிற அப்படின்னால ஒரு ஜீவன் நன்னா குறைச்சு போகட்டுமே அப்படிங்கிற ஒரு கருணையினால விஷயங்களை சொல்ற வழக்கம். இப்படி ரெண்டு விதமாயும் உண்டு. ரெண்டு பேருக்குமே கருணை உண்டு, ரெண்டு பேருக்குமே மந்திரத்தை கோபணம் பண்ணும் அப்படிங்கிற எண்ணமும் உண்டு. அது கேட்ட மாதிரி நடக்கும் அழகா. திருக்கோட்டிலே பகவத் ராமானுஜர் ரொம்ப உகந்திருக்கார் அப்படின்னு சரித்திரம் கேள்விப்பட்டோம். அப்போ போன பாசுரத்துல கற்றுக்கரவை கணங்கள் பல கரண்டு சித்தார் திரளி இந்த பாசரத்துல இருக்கிற ஆச்சாரியன் அப்படின்னு கேட்டானா கனைத்து கண்டிருக்கிறங்கி நினைத்து முறையிலேயே நின்று பால் சோர அப்படின்னு இருக்கு அப்படின்னால இங்க கரந்து அப்படிங்கிற ஒண்ணு இல்லாத அப்படின்னால இதுவே பால் சுரந்து அப்படின்னு இருக்கிற அப்படின்னால சிஷ்யர்கள் பெரிய அளவுல உபசக்தி எல்லாம் பண்ணாட்டா கூட கால விஷயங்களை எல்லாம் அனுசரித்து ஆச்சாரியர்கள் சில பேர், அதுவும் இந்த யுகத்துல அப்படிதான் நடந்துருக்கு, ஆச்சாரியர்கள் சில பேர் உபதேசம் பண்றத சொல்றது. ரெண்டு விதமாயும் உண்டு. கிருஷ்ணனே கூட சர்வ குஹ்யதமம் பூயா சுனிமே பரமம் வசா இஷ்டோசிமே திருடமிதி கடைசியில சர்வ ஸ்லோகம் சொல்றதுக்கு முன்னாடி சர்வ குஹ்யதமம் அர்ஜுனா இது எல்லாத்த காட்டும் ரகசியமான விஷயம் சொல்ல போறேன். நான் இப்போ சர்வ ஸ்லோகம் சாதிக்க போறார். ரெண்டு ஸ்லோகம் சொல்றார், மன்மனா பவன் ஒரு ஸ்லோகம், அதுக்கப்புறம் சர்வதன்மான் பறித்து ஜென் ஒரு ஸ்லோகம். அது ரெண்டுக்கும் முன்னாடி கண்ணன் பெரிய வீட்டுக்கே போடுறான். இது அர்ஜுனா இது வரைக்கும் நீ கேட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா நீ கேட்காம ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். இது சர்வ குஹ்யதமம், எல்லாத்த காட்டும் ரொம்ப ரகசியம். பரமம் வச்சா ரொம்ப ரொம்ப வசத்தியான விஷயம். ஏன் சொல்றேன் கேட்டா இஷ்டோசிமே திருடமிதி, எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனால தத்துவ வக்ஷியாமி பேசிட்டம், உனக்கு சொல்லாம யாருக்கு சொல்ல போறேன் அப்படின்னு பெரிய பீட்டிகை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சர்ம ஸ்லோகத்தை சொல்றான். அதனால கண்ணனே இப்படி வழி காமிச்சிருக்க அப்படின்னால முன்னமே சொன்ன மாதிரி கணைத்திலன் கற்றுனேங்கிற இப்ப கண்ணனை சொல்றதுன்னு கூட சொல்லலாம். ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து கீதாச்சாரியா இருந்து உபதேசம் பண்ண கண்ணனே இந்த வழியை காமிச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை சொல்றதான் இது. நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் தனித்தலை வீழனின் வாசல் கடைபட்டு. அப்படி சொல்ற ஒரு ஆச்சாரியன் இருந்தார் அப்படின்னா அவர் இருக்கிற ஆசிரமத்திலேயோ அவருடைய திருமாளிகையில போய் கடைபற்றி நிற்கணும், தனித்தலை வீழன் வாசல் கடைபட்டு நிற்கணும். அதுதான் தொடங்க உத்தேசியமா நிற்கணும். தனித்தலை வீழ அப்படின்னா குளிர்ந்து நிற்கணும். அவளுடைய பிரவசனங்கள்னாலே மனமே குளிர்ந்து உடம்பே குளிர்ந்து ஆச்சரியமா அங்க போய் நிக்கணுமா. நாவல் பக்கத்துல சுவாமி திருமாளிகை இருக்கு. திருமாளியில காலட்சேபம் சாதிக்கிற இடம் திண்ணை, சுவாமி திண்ணையிலிருந்து காலட்சேபம் சாதிக்கிறார். அங்கதான் எல்லாரும் கடைபெற்று நிற்கிற வழக்கம். சிஷியர்கள்லாம் இப்ப இல்ல, ரெண்டு பேர் இல்ல, அநேகம் பேருக்கு சிவாசியம் முதலான அநேக கிரந்தங்கள் காலட்சேபம் அந்த இடத்துல ஆயிருக்கு. திவ்யமான ஒரு இடம் அது. அப்போ அவர் எப்ப வரப்போறார் அப்படின்னு காத்துன்றது முன்னாடி கையில சொம்பு வச்சுட்டு காலங்கள் நின்று சுத்தமாக கையில பவித்திரங்களை எல்லாம் தரிச்சுண்டு புத்தகங்களை எல்லாம் சீகோசத்தோட ரொம்ப சுத்தமா சிஷியெல்லாம் காத்துட்டு இருப்பார் காலட்சேபத்துக்கு. அந்த இடத்துல பத்தி நிற்பார். அந்த மாதிரி ஆச்சாரியன் காலட்சேப கூட்டத்துல உத்தேசம் அதே உத்தேசமா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்து கிணியான். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியனோட அனுவர்த்தனம் அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறதான் பரம உத்தேசியம். சுவாமி தேசியம் சுபாயித்த நீங்கள் ஒரு ஸ்லோகம் சொல்றார், சூரியன் மாதிரி ஆச்சாரியர்களா அணுகர்த்தும் அபாகர்த்தும் அதிவர்த்திக்கும் ஈக்ஷிதும் அசக்கே தேஜ சாம்பத்தியம் மித்திரதா அனுமதி க்ஷமம். சூரியனை நாம அணுகாரம் பண்ண முடியாது. சூரியன் பிரகாசிக்கிறவன் நானும் பிரகாசிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணும் பண்ண முடியாது. டியூப்லைட் எல்லாம் சுத்தி போட்டுனா கூட அந்த மாதிரி வராது. இல்லை சூரியனை மறைச்சு பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. இல்ல சூரியனே இல்லாமல் என் வாழ்க்கையில நான் இருந்து பாக்குறேன் அப்படின்னா அதுவும் நடக்காது. இல்ல சூரியனை சாட்சாத்தா நேர பாக்குறேன் நானு பார்த்து முறைக்கிறேன் அப்படின்னா அதுவும் முறைக்க முடியாது யாராலையும். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது சூரியனை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, ஒரு பேரு சூரியன் அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் மித்திரன் அவர். மித்திரன் சொல்றது சூரியனை வேதம். ஆனா மித்திரன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்னும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஆச்சாரியாவா அவா பண்றதை பார்த்து நானும் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு நம்மளால பண்ண முடியாது. இல்ல அவளை முறைச்சுக்கிறேன் அப்படின்னு முறைச்சுக்க முடியாது. இல்ல அவளுக்கு ஒருபடி மேல நான் இருந்து பண்றேன் அப்படின்னு அதுவும் ஆரம்பிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கேட்டானா, எனக்கு அவர் வேண்டியவர் அப்படின்னு தெரிந்து அவர் ஆத்துல போய் நிக்கலாம். அதுதான் நம்மளால பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சூரியன் எப்படி தேஜசாம் பத்தியோ இந்த மாதிரி இவர்களும் மகா தேஜஸ் உள்ளவர்கள். அதனால இவர்களை மீறி நடக்க முடியாதுங்கிற. அதனால சினத்தினால் நின் வாசல் கடைபற்றி அப்படின்னு அதை சொல்ற. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கிரியானை பாடவும் நீ வாய்கிறவாள். தெற்கு பக்கம் அப்படிங்கறது மோசம்னு ஆண்டாலே இந்த பாட்டுல தென்னிலங்கின்னு சொல்லிருக்காரு இல்லையா, அது வியாக்கியானங்கள் நிறைய பண்ணிருக்கா. மாயினை மண்ணு பாட்டுல மாயினை மண்ணு வடமதுரை மைந்தனையும் சாதிச்சிருக்கா. இங்க வடக்கு பக்கம் உத்தேசியம் சாதிச்சிருக்கா. ஏன்னா கண்ணன் இருக்கிற இடமா. இப்ப இந்த தென்னிலங்கை கோமான் அப்படின்னு ராவண சொல்லிச்ச சீச்சிங் ஆளாம் தெற்கு பக்கத்தை. சீ தெற்க போயிருக்கானே அப்படின்னு இது சேயமா சொன்னதா. அந்த தெற்கு பக்கமே தலை வச்சு விடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம். ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா நான் அந்த பக்கமே தலை வச்சு விடுக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்ற விஷயமா இது. ஆச்சாரியெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, தெற்கு பக்கத்துக்கு அதிபதி யமன். அந்த யமன் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க குட்டா முடியாதபடி நம்மளை பார்த்துடுவான். அதாவது ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தா போதும், நம்ம யமலோகத்துக்கு வசியமாக மாட்டோம், யமனுக்கு வசியமாக மாட்டோம். அந்த கவலையே நமக்கு இல்லாதபடி பார்த்துக்கிறானா. அதனால அவனை ஜெயிச்சுட்டார். யமனை எந்த அளவு ஜெயிச்சாலும் தாங்க ஜெயிச்சது மாத்திரம் இல்லாமல் தங்களை சேர்ந்தவாளையும் ஜெயித்து வைக்கும்படி வந்துட்டாள். மனத்திற்கு நியான் அப்படின்னா ஆச்சாரியர்கள்லாம் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடித்தவர்கள். அன்னிக்கும் அமுதூரும் எல்லாவுக்கு அப்படிங்கிற அம்மாழ்வார் நாமத்தை சொல்லும் போது மதுரவியாழ்வார் சொல்றார், என்னுடைய நாக்கு திட்டிக்கும், என்னுடைய நாக்குல மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி நெஞ்சில் நிறுத்தினான். தக்கசீர் சரோபணன் நம்பிக்கு ஆட்புக்கு காதல் அடிமை பயனன்று. உபகாரத்தே எல்லாம் வைதிகர்கள்லாம் என் கிட்ட கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்கிற மதுரவியாழ்வார். என் கிட்ட சேர்க்க மாட்டான், ஏன்னா நான் நீசமானவன். அவ்வளவு மகா வைதிகர்கள் என் கிட்ட சேர்க்காம இருக்கும்போது நம்மாழ்வார்தான் தன் கிட்ட சேர்த்துண்டு என்ன திருவாய்மையை சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறார். அந்த ரீதியில மனத்துக்கு இன்னார் அப்படின்னா ஆச்சாரியர்கள். ஆச்சாரியனுடைய திவ்ய நாமத்தையும் எப்பவும் சொல்லணும், எப்பவும் அவருடைய திவ்ய ரூபத்தை மனசால தியானம் பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரத்தினால மாத்திரம் இல்ல, சுவாமி தேசியம் சாதிக்கிறார், பெருமாள் சேவிக்கிறதே ஆனாலும் சரி, ஆச்சாரியனை முன்னிட்டு ஆச்சாரிய பரம்பரையில குரு பரம்பரா பூர்வமா பெருமாளை சேவிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆனந்தங்கிற. பெருமாளை சேவிக்கிறது பால் சாப்பிடற மாதிரியா, குரு பரம்பரையோட சேர்த்து பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது பால்ல சக்கரை சேர்த்து சாப்பிடற மாதிரியா, மதுரமானதான் அது. அதனால்தான் ஆள வந்த பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஸ்தோத்திர ரத்னம், ஸ்தோஷ்யாமின குலதனம் குல தெய்வதம் தது காதாரவிந்த மரவிந்த விலோச்சனசியன்னு ஆரம்பிக்கிறார். எங்களுடைய குலதனம் அப்படின்னு பெருமாளை சொல்லி அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னார். ஆனா அதுக்கு முன்னாடி நாகமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றார், அம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்றார், கடைசியில முடிக்கும் நகமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றார். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவார், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி போக வேண்டியதுதானே, ஏன் இவரை சேர்த்து ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு கேட்டானா, இவரோட சேர்த்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுதான் அவருக்கு பரம போக்கியமா. பல காரணங்கள் இருக்கு, அதுல இதுவும் ஒரு காரணம். அந்த மாதிரி குருப்யா தத்குருப்ய நமோ வாக்கம் அதிமஹே விரிணிமஹேத்து தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சொன்ன மாதிரி குரு பரம்பரையில இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளை சேவிக்கிறது பரம போக்கியம் அப்படிங்கிறார். அந்த ரீதியில மனத்துக்கினியானை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆச்சாரியன் சொல்றது, பெருமாளையே மனத்துக்கினியான பண்ணக்கூடிய ஒரு இவர், பாடவும் நீ வாய்கிறவா இனித்தான் இருந்திரா ஈரென்ன பேர் உறக்கம் அப்படின்னு சம்சாரத்துல தூங்கின்றிருக்கே இன்னும். ஆச்சாரியனை சேவிச்சு வாசல் கடைபற்றி அவருடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டு அது குளிர்ந்து அது நனைத்திண்டம் சேராக்கும் போது அதை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டாமா அப்படின்னு சம்சாரத்துல தூங்கின்னு இருக்கிற ஒரு சிஷ்யனை எழுப்புற மாதிரி பாட்டு. இனித்தான் இருந்திரா ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தே அப்படின்னு எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வைபவத்தை எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நாடு நகரமும் நன்கறியணும். ஆச்சாரியனை சேர்ந்து நாம் பெற்ற பெருமைகள், நாம் பெற்ற அனுகிரகங்கள், இது லோகத்துல எல்லாரும் கொண்டாடணும். அதனால எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும், தெரியும்படி நீ எழுந்து வா என்று அந்த சிஷ்யை கூப்பிடுற மாதிரி இந்த பாசுரம் இருக்கு. இந்த பாசுரத்துல முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா, மனத்துக்கினியான் அப்படிங்கறது ரொம்ப பிரதானமான விஷயம். கண்ணனுடைய திருநாமம் இல்லாமல் ராமனுடைய திருநாமம் மாத்திரம் இதுல இந்த பாசுரத்துல ஸ்பஷ்டமா இருக்கு. ஆச்சாரியனும் மனத்துக்கினியான், பெருமாளும் மனத்துக்கினியான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இந்த பெண்ணையும் எழுப்புகிறார்கள், சம்சாரத்தில் இருக்கிற நம்மையும் எழுப்புகிறார் ஆண்டன். அந்த பெண்ணோடு சேர்ந்து இருந்து கோஷ்டியாக அடுத்த கிரகத்துக்கு போகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சதமகமன நீலாச்சாரு கல்கார ஹஸ்தா தனபரணமிதாங்கே சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிஹிதாபிஹி ஸ்ருக்பிராகிருஷ்டநாதா விலசத்து ஸ்ருதி ஜோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்க்கித சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.